வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜு, மன்னார்குடியிலேருந்து பேசுகிறேன். நான் 3 ஏக்கரில் நெல் விவசாயம் பண்ணுறேன். 2 ஏக்கரில் 51 நம்பர் வரைக்கும், 1 ஏக்கரில் வெள்ளை புண்ணியும் ஆள் மிளகுச்சப்பாவும் போட்டிருக்கேன். இப்போ அது 50 நாள் பயிராக இருக்குது. நட்டு 25 நாள் ஆயிடுச்சு. இப்போ 1 வாரமாக தண்ணியெல்லாம் மூழ்கியிருக்கு. நான் ஐயா சொன்ன மாதிரி முதல்ல 1.5 அடி தான் ஹைட் இருக்குது. நல்லா 2 அடிக்கு அகலப்படுத்தியிருக்கேன் வரப்பெல்லாம் முதல் கட்டமாக. அதனால் இப்போ அதோட கிட்டத்தட்ட தவிரோட மூழ்கிற அளவுக்கு முக்கால்வாசிக்கு தண்ணி நிற்கிது. 1 வாரமாக அப்படி தான் நிற்கிது. ஐயா சொன்னதுனால அந்த நம்பர் வரைக்கும் பாரம்பரிய ரகம் ரெண்டுலேயுமே நான் வந்து தண்ணியை கலட்டி விடலை. இப்போ 1 வாரமாக எடுத்து இப்போயும் இன்னும் மழை இப்போ ஹெவியாக நேற்றுலேருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே இருக்கலாமா? பாரம்பரிய ரகத்தை மட்டும் அப்படியே வச்சுருக்கலாம், வச்சுட்டு நம்பர் வெரைட்டிக்கு தண்ணியை கழட்டி விட்டுடலாமா, இல்லை 2 ரகத்துலையும் அப்படியே இருக்கலாமா?